கண்மூடும் போதும் கண்முன் நின்றாயே. சிரிக்காதே சிரிக்காதே, சிரிப்பாலே மயக்காதே. அடிக்காதே அடிக்காதே, அழகாலே அடிக்காதே. நனக்கு தெரியாத அடைமழையே நனைய தெரியாத, மலர் கூடையே மறைய தெரியாத, பகல் நிலவே என்ன தெரியாத. நன்னழகே நனக்கு தெரியாத அடைமழையே நனைய தெரியாத, மலர் கூடையே மறைய தெரியாத, பகல் நிலவே என்னை தெரியாதா. மழையே மறைய தெரியாத, மலர் கூடையே மறை.